தீபஜோதியாய் எழுந்த நாயகா, திசைகளுக்கு தெளிவளிக்கும் ஈஸ்வரா. தீபஜோதியாய் எழுந்த நாயகா, திசைகளுக்கு தெளிவளிக்கும் ஈஸ்வரா. சாபம் யாவும் போக்கிடும் சவேஸ்வரா, சர்வசக்தி கொண்ட அருணாச்சலா. சாபம் யாவும் போக்கிடும் சவேஸ்வரா, சர்வசக்தி கொண்ட அருணாச்சலா. ஜோதியாய் எழுந்த நாயகா, திசைகளுக்கு தெளிவளிக்கும் ஈஸ்வரா. தெளிவளிக்கும் ஈஸ்வரா.